அருமையான பதிவு. இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறது என்னென்னா, மருத நிலம் எப்போ தன்னுடைய நிலத்திலேருந்து மாறும், நீங்கள் தண்ணி நிறுத்தி நெல் விவசாயம் செய்யலைன்னா மருத நிலம் மாறிடும், வரப்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தண்ணி நிற்காது, அப்புறம் என்ன செய்யும், வரப்பே சுத்தமாகலைன்னா பெய்கிற தண்ணிலாம் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்போ அது பெய்ய பெய்ய ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அது புஞ்சை நிலமாயிரும் அல்லது பாலைவனமாயிரும், தண்ணீரே நிற்காத பூமியாக மாறிடும் அது, இல்லையா? அப்போது மருதம் வந்து தன்னுடைய இயல்பில் மாறிடும். காடுகளில் எப்படி மாறும் காடுகள்? ஈரமே இல்லாட்டினா காடுகளில் கூட மரம் செடி கொடி இருக்க முடியாது. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னா, காடுகள் வளர்த்தா மழை பெய்யுங்கிறோம். இது எப்படிப்பட்ட உண்மைன்னா, கொக்கை பிடிச்சி அது தலையில் வெண்ணையை வச்சு அது உருகி வந்து கண்ணை மறைச்சதும் பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி. எங்கே பெய்கிற மழையை நேராகவே வரப்படுத்து மண்ணிலேயே நிறுத்துறது வந்து எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு மரங்களை வச்சு அந்த மரங்களுக்கு தண்ணியை வேற எங்கேயோ இருந்து கொண்டு போய் ஊற்றி அந்த மரங்கள் காஞ்சிடாமல் பாலை நிலத்தில் தாவரங்களை வைக்க முடியுமா கேட்டால், இஸ்ரேலில் சொல்லுவாங்க, இஸ்ரேல் ரொம்ப பாதுகாப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள், தமிழ்நாடு மாதிரி திறந்த வழியில் அவங்கள பயிர் சொல்லி சொல்லுங்களாம் பார்ப்போம், முடியாது. பசுமை கூட்டியில் அமைத்து தான் அங்கே வைக்கிறாங்க, அந்த பசுமை கூட்டியில் எடுத்துகிட்டு போட சொல்லுங்களாம் பார்ப்போம், அதை பார்த்துட்டு இங்கே உள்ளவங்களாம் அது எவ்வளோ உயர்வான விளைச்சல் தெரியுமாங்கிறாங்க. விளைச்சல் உயர்வு அதை செய்கின்ற இடமும் அந்த முறையும் சரியா, அது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா? நம்ம வந்து திறந்த வெளியில் எல்லாமே செய்கிறோம், திறந்த வெளியில் நன்மையும் தீமையும் திறந்த வெளியிலேயே வச்சு எடுத்துக்க சொல்கிறேன். நம்ம மழக்கழிவுகள் ஜலக்கழிவுகளை கூட நம்ம எப்படி பண்ணுறோம், உடம்பு அழகாக இரண்டையும் பிரிக்குது, மலத்தை தனியாக பிரிக்குது, திடக்கழிவை தனியாக பிரிக்குது, திரவ கழிவை தனியாக பிரிக்குது. ஒரு தோட்டத்தில் போய் ஒரு ஆட்டுக்குட்டி புழுக்கப்பட்டாலோ ஒரு மாடு சாணி போட்டாலோ மனிதனே தன்னுடைய கழிவை கழித்தாலோ ஆறாம் நாள் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. நம்ம என்ன செய்கிறோம், செப்டிக் டேங்குங்கிற பேரில் 20 வருஷத்துக்கு ரெண்டையும் ஒன்றா கலந்து பத்திரமா பூமிக்கும் கீழே காப்பாற்றி வைக்கிறோம். பூமிக்கும் கீழே இருக்கிற நீர் ஆதாரமெல்லாம் அழிஞ்சு போகுது, பூமிக்கும் கீழே 10 அடி 20 அடிக்கு சுத்தமாக மாசுபட்டு போயிடுது. சரியான பாதுகாப்பான கழிவறைகளை அமைக்கிறது ஒன்று தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு. நெருக்கமாக இருக்க வீடுகள் இருக்கிற இடத்துல கழிப்பறையை, கழிப்புக்கு போதுமான இடம் இல்லாத இடங்களில் கழிப்பறை வந்து பாதுகாப்பான கழிப்பறைகள், வாரதா கழிப்பறை, இன்னும் நிறைய முறையில் கழிப்பறைகளை பாதுகாப்பாக அமைக்க முடியும். அந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு பூமியை நாசம் பண்ணுறதே ஒரே வேலையை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அதை அறிவுன்னு சொல்லிட்டு அலையிறோம். இது மாதிரியே நிலங்கள், 5 வகையான நிலங்களும், குறிஞ்சி தன்னுடைய நிலத்திலேருந்து ஈரத்தை இழந்துட்டுனா காடு தன்னுடைய நிலையில் அழிஞ்சிரும், மழை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு மழை தன்னுடைய திடத்தன்மை இழந்து பெய்கிற நீரெல்லாம் வெளியேற்ற பழகலைன்னா அது அழிஞ்சிரும், ஏன்னா பாலையில் பெய்கிற தண்ணீரெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும், ஆவியாக போயிடும். மழை வந்து நீரையே குடிக்காமல் எல்லா நீரையும் வெளியேற்றிக்கிட்டே இருக்குது, அதனால் மழை மழையாக இருக்குது. கடல் எவ்வளோ நீர் வந்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்குது. இந்த நாளுமே ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அது பாலையாக மாறிடும். இதை தான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இளங்கோவடிகள் சொல்கிறது என்னென்னா, நிலை மாறாமல் இருக்க கற்றுக்கொள், செய்துகொள். இந்த நான்கும் தன்னுடைய நிலையில் நிற்கிறது மாதிரி சொல்லி செஞ்சுக்கோ, நாளினுடைய நிலையையும் அழிக்காதே. அதுக்கு மூலப்பொருளாக எதை எடுத்துக்கிட்டோம் நம்ம தமிழர்கள், எதை எடுத்துட்டாங்க, நிலத்தை மறைச்சி பெய்கிற நீரை அங்கங்கே தேக்கி நிறுத்தினாங்க. தெற்காசிய நாடுகள் பூரா கடற்கரை எதிர நிலத்தில் தண்ணீரை நிறுத்தினதுனால 1 ஏக்கரில் உரங்களை தண்ணி வந்து 110 டன்னுனா 1 ஏக்கரில் 1 அடி தண்ணி நின்னா எவ்வளோன்னு பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மொத்த ஏக்கர் நிலப்பரப்பு எவ்வளோன்னு பாருங்கள். நெல் நடுற நெஞ்சை நிலம் உலகம் பூரா, தெற்காசிய நாடுகள் பூரா நிற்கிற இடம் பூரா எவ்வளோன்னு பாருங்கள். 1 வருஷத்தில் 1 அடி உயரம் தெற்காசிய நாடுகள் பூரா தண்ணி நின்றுதுன்னா, நெஞ்சை நிலத்தில் மட்டும் நின்னால் அதோட மொத்த எடை எவ்வளவு, எவ்வளோ தண்ணீர் பூமி உள்ளே இறங்கும்னு பாருங்கள். இப்போ புரியுதா தமிழனுடைய அறிவு எவ்வளோ பெருசுன்னு? தமிழனை மாதிரி நீர் சேமிப்பை பெருமைப்படுத்தணும்னு இல்லை, நீரை தூய்மையாக பாதுகாத்தவனும் இல்லை, நீரை தூய்மையாக பாதுகாத்து எடுத்து அதை பயன்படுத்தினவங்களும் இல்லை. நம்முடைய முன்னோர்களுடைய அறிவை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். முன்னோர்கள்னால் மிகவும் பழமையானவர்கள்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி போனவங்களையும் நம்ம முன்னோர்கள்னு சொல்லலாம். அவங்க அறிவில் கூட நம்மளுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்திருக்காங்க, நம்ம அவங்கள திரும்பியே பார்க்காம விட்டுட்டோம், நிறைய நம்ம அழிஞ்சிட்டோம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, சுத்தமாக பூமி அழியறதுக்கு முன்னாடி இயற்கையினுடைய கழிவுகளை இயற்கையே அழிச்சிக்க கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக்க முயற்சி பண்ணலாம். நாம் செயற்கையாக ஏற்படுத்தின கழிவுகளையும் நம்ம முயற்சி பண்ணி இயற்கையை பார்த்து இயற்கைக்கிட்ட நீ அழித்து செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால் இயற்கை செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கு. அதுக்கான வழிவகைகளை நம்ம தேடலாம். மீண்டும் பாதுகாப்பான ஒரு பூமியை நம்ம மக்களுக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியும். தமிழ்நாட்டு மாணவலைஞர் கூட்டமைப்பு நினைச்சா, அதில் உள்ள உறுப்பினர்கள் நினைச்சா நிச்சயமாக சாதிச்சு செயல்முறைப்படுத்தி காண்பிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது.